கவியே கவிதரும் இசையே, வனக்குயிலே குயில் தரும் கவியே கவிதரும் இசையே, கொடி மலரே மலர்விடும் இதழே இதழ் தரும் மதுவே, வனக்குயிலே குயில் தரும் கவியே கவிதரும் இசையே, மலரிலும் மலரிலும் நதியிலும் உன்னுருகமே தெரிவதென்ன, வனக்குயிலே குயில் தரும் கவியே கவிதரும் இசையே. கவிதரும் இசையே.